கால முடியா கால முடி அப்புறம் நீங்க தோட்டிங்க கேமரா எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ மயில் கல்லு வெட்டி வாரி அவனால பத்து கல்லு வாரி போட்டுறாங்க எல்லாரும் அரசியல் அரசிடுங்க வாழ்க்கை வரல அந்த பாம்பு அதனுடைய சவுண்ட்ஸ் எக்கோவை அதை எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து இதுல கிடைக்கும் அவ்வளவுதான் வாங்க எல்லாரும் அரிசியெல்லாம் அரிசிடுங்க இல்ல வாங்க மாட்டாங்க அரிசி விடாம நான் முதல் அரிசிட்டேன் நாங்களும் எல்லாரும் தேவராஜா காய் தாங்க ரெடி பண்ணி எனக்கு அதாவது நம்முடைய சமுதாய இது சாத்திரம் அது இது சொல்லும் பன்னெண்டு ஒன்றரை எமகண்டன் சொல்றது அதுவும் ஒரு பெட்ரோல் ஏன்டா தடுத்துனீரா வால்யூம் போதும் கூட அவங்க கண்ணு தந்து தெரியாது போட்டுருப்பா அதான்ப்பா நீ மாம்டைய தள்ளுப்பா இந்த போடுப்பா மாம்டைய கட்டிடா கட்டி கட்டியா தள்ள மாட்டல வெளியாத கட்டியானமா இந்த கட்டியா இந்த தோ கட்டி இந்த கட்டி அங்க வைப்பா இது ஏய் மாம்டைய இழுத்து ஊரால அப்படியே செட் பண்ணி வாங்க அண்ணனும் வரங்க நீ வந்து தெரியா மூணு தெரியா எல்லாம் இருக்கும் பாரு நீங்க ரெண்டு பேரும் மாதிரி வளத்தோம் நடக்குது அங்க எப்படி தெரியுமா ஊருக்கு போஞ்சாலும் ஜாரு கிடையாது போடுங்களா